எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் நாளை மணமேடை மாலைகள் வழங்காரு, நாளை மணமேடை மாலைகள் வழங்காரு, காதலர் கதை தாரே கண்களில் அரங்கேறு, வண்ணத்தேரோடும் எந்த பக்கமே சேராமல் தேரும் சொற்கமே. மாமியார்தான் மையெழுத மாப்பிள்ளைதான் கண்விழிக்க கண்ணாடி பார்த்துக் பதினாறு பிள்ளைகள் தரலாமோ, பத்து பதினாறு பிள்ளைகள் தரலாமோ, ஆண்டனை வெறுத்தாயே மன்மகன் நான் தானே, நீதானே என்னை வா என்று கூறும் கண்ணங்கள்.